சாணிலும்முளன் ஓர் தன்மை அணுவனை ததபோரிட்ட கோணிலும் முளன் மாமேலு குன்றிலும் உளன் இந்நின்ற தூணிலும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன் இத்தன்மை காணுதி விரைவின் என்றான் நன்றென கனகன் சொன்னான். எம்பெருமான் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்று சொன்ன உடனே இந்த தூணில் இருக்கிறானா என்று இரண்யகசிபு கேட்டான். பிரகலாதார்பான் பதில் சொன்னான், ஜானிடும் உடன் வெளியிலே நீங்கள் கையை நீட்டி ஒரு ஜான் என்று சொல்லியிருக்கிறனா அந்த இடைவெளி இருக்கிறதே அந்த இடைவெளியிலே இருக்கிறான். அணுவை சிதைக்க முடியும் என்ற எண்ணத்தை கம்பன் அப்பொழுதே சொல்லியிருக்கிறான். ஓ தன்மை அணுவனை சதபூரித்த கோணிடும் உடன் ஒரு அணுவை 100 பாகமாக சிதைக்க முடியும். இவர் பெரிய அறிவியல் முன்னேற்றத்தின் அடிப்படையில் இன்று அணுவை சிதைக்க முடியும் அணு சோதனைகள் செய்கிறார்கள் அல்லவா. இக்கம்பன் அப்பொழுதே எழுதியிருக்கிறான், 10 நூற்றாண்டிலே எழுதியிருக்கிறான். ஓர் தன்மை அணுவனை சதபூரித்த ஒரு அணுவை 100 பாகமாக பிரிக்க முடியுமா? அந்த ஒரு பகுதி இருக்கிறது இல்லையா, அதுக்கு கோன்னு பேர் தமிழ்ல. இன்னைக்கும் இங்கிலீஷ்ல COON எழுதுறான். அவனுடைய அறிவியல் ஆற்றலை பார்க்க வேண்டிய கோணிலும் உலர் மாமேது குன்றிலும் உலர் அனோர் அணியாம் மகதோ மகியாம் அப்படிங்கிற வடமொழி ஸ்லோகத்தை அப்படியே உணர்ந்துதான். இன்னின்ற தூணிலும் உலர் நீ சொன்னியே இந்த தூண் இருக்கிறான், நீ சொன்ன சொல்லிடும் உலன் நீ பேசுற இல்லையா அந்த பேச்சிலே அவன் இருக்கிறான். இந்த பேச்சுங்கிறதுக்கு 4வது படியைத்தான் நீங்கள் கேட்கிறீர்கள். முதல் 3 படி உள்ளேயே நடக்கிறது, அது வெளியில் தெரிவதில்லை. உள்ளே இருக்கும் காற்றை இழுத்து அதை மேலே கொண்டு வந்து தொண்டைகளை சொல்லாக மாற்றி அதன் பிறகு வெளியிடுகிறோம். இந்த 3 நிலைகள் சொல்பவர்களுக்குத்தான் தெரியும், கேட்பவர்களுக்கு ஒளி மாத்திரம்தான் கேட்கும். அந்த சொல் என்ற ஒன்று இருக்கிறது அல்லவா, அதிலும் அந்த சொல்லுக்கு காரணமான ஓசை, ஓசைக்கு காரணமான மூச்சு, எல்லாவற்றிலும் உலன். பேசுறதுங்கிறது ஒரு சாதாரண செயல் அல்ல. 3 படிகளை கடந்து 4வது படியில்தான் பேச்சு வெளியிலே வருகிறது. 3 படிகள் உள்ளேயே நடைபெறுகிறது சொல்லிலும் மூலம். இத்தன்மை காணுதி நீயே பிரத்யக்ஷமாக பார்க்க போகிறாய், விரைவில் காணுதி சீக்கிரமாகவே காணப்போகிறாய் என்று பிரசலாபார்வான் சொன்னான். நன்று என ரொம்ப நன்றாக சொல்லியிருக்கிறாய் கனகன் நக்கான். இரண்டகதிபு சிரித்து சொன்னான். சிரித்து சொன்னா என்றாலும் மௌன வேந்தன் உம்பர்க்கும் உனக்கும் ஒத்து இவ்வுலகெங்கும் பறந்துள்ளானை தேவதைகளுக்கும் உனக்கும் மாத்திரம் தெரிந்து உலகம் முழுவதும் பறந்திருக்கின்றானே அந்த இறைவனை கம்பத்தின் வழியே காண காட்டுதி. இந்த கம்பத்திலே உன்னால் காட்ட முடியுமா? காட்டு காட்டிடாயேன். இந்த கம்பத்திலே உன்னுடைய பகவானை காட்டவில்லை என்று சொன்னால் என்ன பண்ணவும் தெரியுமா? கும்பத்தின் கரியை கோன்மா கொண்ட நின்னை கோன்று மதம் பிடித்த யானை இருக்க அந்த யானைய எப்படி சிங்கமானது அடித்துக் கொள்ளுமோ அப்படி உன்னை அடித்துக் கொன்று உன் செம்பொத்த குருதி தேக்கி உடலிருந்து சிந்துகின்ற அந்த குருதி இருக்கிற ரத்தம் அதையும் குடித்து உடலையும் தின்பேன் என்றான். உன் உடலையும் தின்பேன். அதையே எப்பா இவ்வளவு பயங்கரமான ஆசாமி என்று மிரட்டினான். உடனே பிரசாதாரிதான் மிக அமைதியாக இரண்டு முனை இது, ஒன்று கோபத்தின் எல்லை, மற்றொன்று சாந்தத்தின் எல்லை. ஒவ்வொரு வைணவனும் பிரகலாத அகர்வாலுடைய கருத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும். நன்கு கற்று உணர்ந்து எம்பெருமானிடத்திலே அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ள ஒருவன் மிக மிக பொறுமையாக இருப்பான். அதே சமயம் அவன் இல்லை, அவனை காண வேண்டும் என்று ஆத்திரத்தோடு இருப்பவன் மிக வேகமாக இருப்பான். வேகத்தின் எல்லை உன்னை கொன்று நான் உன் குருதியை குறித்து உன் தகையை தின்றேன். சொந்த மகனை பார்த்து தகப்பன் சொன்ன வார்த்தை பிரகலாதான் பார்த்தான். அப்பா, என்னுயிர் நின்னார் கோரருக்கு எளியதொன்று, நீ நினைச்ச என்ன கொன்னுடுதான். அது ஒண்ணும் பெரிய சமாச்சாரம் அல்ல. ஆனா யான் முன் சொன்னவன், முதல்ல சொன்னனே இந்த பகவான், தொட்ட தொட்ட இடந்தொரும் தோன்றானாயின் நீ எங்கெல்லாம் கையை வைக்கிறையோ அங்கெல்லாம் அவன் தோன்றவில்லை என்று சொன்னால் நேர உள்ள போயிடுது. என்னுயிர் யானே மாய்ப்பன், ஆனே எனது உயிரை மாய்த்துக் கொள்வன். உனக்கு அறிவு என்று என்ன கொள்றது? ஆனால் நீ கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. எம்பெருமான் எங்கும் இருக்கிறான் என்ற நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்கிறது. அந்த நம்பிக்கை பாய்பட்ட பிறகு நான் வாழ விரும்பவில்லை. ஆகவே என்னுயிர் யானே மாய்ப்பன், இன்னும் வாழ உகப்பர் என்ன, அதுக்கப்புறம் ஒரு வேலை வாழ்கின்ற நிலைமை எனக்கு இருந்ததுன்னா அன்னவர்க்கு அடியேன் அல்லேன். ஒருவேளை படிச்சுட்டேன் சொன்னா நான் பாரவதன் இல்லை, எம்பெருமானுக்கு அடியவன் இல்லை. இப்ப யார் பயந்தா தெரியுமோ? இளநிகழ்வு பயப்படல, பிரகலாதார்வான் பயப்படல, எம்பெருமான் நாராயணன் பயந்தான். இப்படி ஒரு பாகவதன் இல்லாமல் போய்விட போகிறானே என்று அவன் பயப்படுகிறான். எம்பெருமானுக்கு மிகவும் வேண்டியவனால் பாகவதன். என்னுடைய வார்த்தையை காப்பாற்றுவதற்கு அவன் வரவில்லை என்று சொன்னால் நான் பாகவதனாய் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆகவே நான் அவனுக்கு அடியவன் இல்லை என்ற அறிவின் மிக்கான். எம்பெருமானுக்கு ஒரு சோதனை. வாழ்க்கையில நமக்கு சோதனை சொல்லும் இல்லையோ, எம்பெருமானுக்கு அவன் வாழ்க்கையிலே சந்தித்தது மூன்று சோதனைகள். ஒரு சோதனை இது. இரண்டிகதிவு தூணிலே இருக்கிறானா என்று கேட்டான். அந்த மண்டபத்திலே நிறைய தூண்கள், ஏதாவது ஒரு தூணை காட்டி இந்த தூணில் இருக்கிறானா என்று கேட்டிருந்தால் எந்த தூணில் இருக்கிறான் என்று பதில் சொல்லி இருக்கலாம். இன்னின்ற தூண், இந்த மண்டபத்திலே இருக்கின்ற எல்லா தூண்களிலேயும் அவன் இருக்கிறான். இவன் ஒரு தூணை காட்டி வேறு ஏதாவது ஒரு தூணை அடிக்க அதில் நாம் இல்லாமல் போய்விட்டால் அதை வைத்துக் கொண்டே பகவான் இல்லை என்று இரண்டு சாதித்து விடுவான். எனவே அந்த மண்டபத்தில் எத்தனை தூண்கள் இருந்தனவோ அத்தனை தூண்களிலும் சன்னத்தமாக இருந்தான். இரண்டு எந்த தூணை தட்டினாலும் வெளியே வருவது என்று ஒரு பிரசாதாருடைய வார்த்தையை காப்பாற்றுவதற்காக கிரண்யகசிபனுடைய அரண்மனையில் அவன் கட்டிய அந்த மண்டபத்தில் அமைந்திருந்த அத்தனை தூண்களிலும் எம்பெருமான் இருந்தான். தேவியன் பார்த்தார், அன்று முதல் இன்று வரை வீட்டிலே இருக்கின்ற தூண்கள் எல்லாம் சுகும்ப கர்ப்பம், அதே நரசிம்மன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை நம்மிடையே வேறு ஒன்று போயிருக்கிறோம். அப்படினை தட்டுகின்ற தூணில் இருந்து அவன் வெளியே வரவில்லை சொன்னால் நான் என்னை அமைத்துக் கொள்வான். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நகை திறந்த இளங்க பொங்கி அவனுக்கு காணப்போகிறோம் என்ற வேகமா, இரண்டாவது அவன் வரவில்லை என்றால் நாம் வெற்றி அடையப் போகிறோம் என்ற வேகமா. நன்று நன்று என நக்கு மிக நன்றாக சொன்னாய், மிக நன்றாக சொன்னாய் என்று சொல்லி திசை திறந்து உருமு வீழ்ந்ததென்னா மேகம் இடிக்கிற மாதிரி ஓர் தூணில், அங்க என்ன ஒரு தூண்ல, வென்று இசை திறந்து உயர்ந்த கையால் பல வெற்றிகளை கண்ட அவனது கை இருக்கிறது. அதனால் வேகமாக எற்றினான், வேகமாக அடித்தான். எற்றலோடும் வேகமாக அடித்த உடனே திசை திறந்து அண்டம் கீறி சிரித்தது சங்கர் சீயம். எல்லா திசைகளிலும் ஒளி, எல்லா திசைகளிலும் பரவி சீறி சிரித்தது ஒரே பயங்கரமான சிரிப்பு. அந்த அட்டகாசமான சிரிப்பு உருவம் மேலே போய் மிக கோபத்தோடு எம்பெருமான் சிரிக்கிறான். அப்பொழுது கூட எம்பெருமான் வெளியிலே வரவில்லை, சிரித்து குரலை காட்டினான். காரணம் என்ன தெரியுமா? சிறுநீகசுபை அடிக்க வேண்டும் என்பது எம்பெருமானுடைய எண்ணம் அல்ல. எம்பெருமான் அவதார நோக்கம் யாரையும் அழிப்பதற்காக அல்ல, தன்னுடைய அடியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவதாரம் பண்ணுகிறான். தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவதாரம் பண்ணுகிறான். யாரையும் அழிப்பதற்காக அவன் அவதாரம் எடுக்கவில்லை. அழிக்க வேண்டும் என்று அவன் சிறு உள்ளத்திலே நினைப்பானேயானால் இருக்கும் இடத்திலிருந்தே அழித்துவிட முடியும். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எம்பெருமானுக்கு கிடையாது. ஒருத்தர் பயிரிடுறார், நல்லா விளையிடுது, அதுல களை இருக்கு. அந்த களையை அவர் எடுக்கிறார் என்று சொன்னால் இந்த களை இருக்கிறதே அதை அழித்துவிட வேண்டும் என்று என் நோக்கம் அல்ல. தான் வளர்க்கின்ற பயிர் இருக்கிறதே அது நன்றாக வளர வேண்டும் என்பது நோக்கம். அதற்கு தலையாய் இருப்பதனால்தான் தலையை நீக்குகிறோமே தவிர நமது நோக்கம் தலையை நீக்குவது அல்ல. அதுபோல எம்பெருமான் யாரையும் அழிக்க வேண்டும் என்ற திருவுள்ளம் இல்லை. பிரகலாதவன் காப்பாற்றப்பட வேண்டும், பிரகலாதவனுடைய வார்த்தை காப்பாற்றப்பட வேண்டும். பரம பாகவதன் ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவானே ஆனால் அந்த வார்த்தையை காப்பாற்றிவிட வேண்டும். இது பகவானுடைய சங்கல்பம். இப்பொழுது நாம் நடந்து கொண்டிருக்கின்ற ராமாயண சொற்பொழிவு இருக்கிறது, அதுவே என்னுடைய ராமன் சங்கல்பம். மிக பிரம்மாண்டமான ஒரு ராமர் படம் ஆற்றுகள் வச்சிருக்கிறது. ஒரு நாள் கூட இந்த ராமகிரியை உட்கார்ந்து நான் ராமாயணம் சொல்லவில்லை. அவனுக்கு ஒரு எண்ணம், உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கின்றான், இங்கே சொல்லவில்லையே, எனவே இவனை வெளியிலே நட முடியாதபடி பண்ணி அவனுடைய ஏசியிலே உட்கார வச்சு அதே சமயம் அவனுடைய ராமாயணத்தை நாமும் கேட்டு மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு இன்று ராமாயணத்தை அதை உபன்யாசம் பண்ணும்போது கேட்கின்ற முதல் ரசிகன் என் ராமன் தான், அதன் பிறகுதான் நீங்கள். இதுதான் அவன் தன்னுடைய அன்பனுடைய வார்த்தையை தான் கேட்பதிலே அவனுக்கு அன்று முதல் இன்று வரை வேகம் அதிகம். எனவே தூணில் இருந்து சிரிப்போகையை கேட்டான். யாரடா சிரித்தாய் கேட்கிறான். யார் அது சிரித்தது? சொன்ன அறிகளோ, ஓ நீதான் அந்த ஹரியா, இத்தனை பாடல்களிலே விவரித்து சொன்னானே அந்த அறி நீரானா? அந்திப்புக்கு நீரடா போதாது என்று நெடுந்தறி நேடினாயோ? எனக்கு பயந்து நீ கடலிலேயே புகுந்து கொண்டா என்று கேள்விப்பட்டேன். அங்கேயும் ஒருவாள் நான் தேடினால் என்ன பண்றது என்ற பயம், பயத்தினாலே என்னுடைய அரண்மனையில் நான் கட்டிய தூணிலே நின்று ஒளிந்து கொண்டால் தெரியாது, பரவரகசியம் இது. எம்பெருமான் எங்கே இருக்கிறான்னா எங்க வச்சா தேட மாட்டோமோ அங்க வச்சு விடலாம். ஒரு திருஷ்டாந்தம் உண்டு. இங்கேருந்து வியாபாரத்துக்காக சென்னைக்கு போனார். கார்த்தால போனவர் வியாபாரத்தை முடிச்சுட்டு 10 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது, பணத்தை பயிர போட்டு திரும்பி தன்னுடைய ஊருக்கு போட்டு கிளம்பினார். அப்படி ஊருக்கு கிளம்பிட்டு அவர் பின்னாலேயே ஒருத்தர் வரான், இவர் பணத்தை வாங்கிட்டு பார்த்துட்டான், இந்த பணத்தை திருடுறதுக்காகவே பின்னால வரான். அவர் வந்தா ட்ரெயின்ல ஏறினா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏறினால் அவனும் ஏறினான். என்ன வித்தியாசம், அவர் டிக்கெட் வாங்கிட்டு ஏறினால் இந்த பய டிக்கெட் இல்லாம ஏறினான். அவ்வளவுதான், ஏறில உட்காந்துருக்கான், ஏறில உட்காந்து பூச்சி பூச்சி பார்த்துட்டு இருக்கான். அவர் சந்தேகம் வர போறதே அப்படிங்கறதுக்காக எழுந்து அதை வெளியில போறான். அவன் வெளியில போன சமயம் பார்த்து அவன் உட்கார்ந்து சீட் இருக்கு இல்லையா, அந்த சீட்ல ஒரு இது பிடிச்சிருக்கலாம் பெட்டு மாதிரி, அதை எடுத்துட்டு அது கீழே இந்த பணத்தை வச்சுட்டு இவர் பாட்ட இவரு உட்காந்துட்டார். உட்காந்தா படத்துல தூங்கிட்டார். அவன் ஒரே இடம் பாக்கி இல்லை, எல்லா இடத்துலயும் தேடிட்டான். கடைசி வரையில் இந்த பணம் அவனுக்கு கிடைக்கல. அவர் இறங்க வேண்டிய இறங்கும்போது இறங்கினார், அவனும் கூட இறங்கினார். சாமி பணம்னா எங்க வச்சா நீ தேட மாட்டியோ அங்க வச்ச, உன்னுடைய இடம் இருக்கு இல்லையா அது கீழே வச்சிருந்த, எல்லா இடத்துலயும் தேடின ஆனா ஒன்னு இடத்துல தேடல. அதுபோல பகவான் எல்லா இடத்திலும் இருந்தாலும் நம் உள்ளே இருக்கிறான், நான் உள்ளே தேட முயற்சிப்பதில்லை. நெடுந்தறி தேடினாயோ போடடா பொறுதியாயின் புறப்படு புறப்படு என்றார். நான் உன்னோடு போரிடுவதற்கு தயாராக இருக்கிறேன். ஏ ஹரியே, உனக்கு தைரியம் இருந்தால் என்னோடு போரிடு, புறப்படு புறப்படு என்றார். எம்பெருமானுக்கு கோபம், புறப்படு என்று சொன்ன உடனே வரவில்லை என்று சொன்னால் நான் இல்லை என்பதை இதை வைத்துக் கொண்டே அவன் நிரூபித்து விடுவான். எனவே சிறந்தது தூணும் வாங்கே, எங்கிருந்து இடிவோகை கேட்டதோ அங்கிருந்து அந்த தூண் பிறந்தது. பிறந்தது சீயம் பெண்ணை, அதிலிருந்து எம்பெருமான் நிசம்மன் தோன்றினான். வளர்ந்தது சிம்மம் இருக்கிறதே சதா மண்டல பீஷனு, அதை தலையை நிவிற்த்தி ஒரு அசகாஸ்தி என்னா பிணறிய மயிர் உலகம் முழுவதும் நிறைந்திருந்தது. அந்த பவனத்தின் கீழே இல்லாதவர்களே இல்லை. சிங்கப்பெருமாள் கோவில் என்று ஒரு ஊர் இருக்கிறது, அந்த பெருமாளுக்கு பாடலாத்திரி பெருமாள்னு பேர். அந்த உபன்யாசத்துக்கு போதே பாடலாத்திரின் ஏன் பேர் வந்ததுன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு ஐயோ கேட்டார். ஒரு கோவில் ஈவோவா இருந்தது, பாடலாத்திரின்னு ஏன் பேர் வந்ததுன்னு தெரியலையே நினைச்சிருந்த மனசு உள்ள. பாடலம் என்பது பாடலம் என்று இலக்கணத்தினால வரும். எம்பெருமானுடைய பிடவி மயில் இருக்கிறது, அதுக்கு படலம்னு பேர். அந்த ஊர்ல நிசம்மனுடைய பிடவி மயில் மலையாக இருக்கிறது. நிசம்மன் குகைக்குள்ளே இருக்கார். பயங்கரமான சம்மன், 3 கண்களோடு இருக்கிற சம்மன், பிரம்மாண்டமான உருவம். பக்கத்துல இருந்து செய்திருக்க அத்தை ரொம்ப வேண்டியவர். எம்பெருமானுடைய திருநெற்றிய அதை கலந்து உள்ள பார்த்தா பல பல பல பல நெருப்பு மாதிரி ஜொலிக்கிறது கண்ணு. நான் பார்த்த உற்சவம் வராது, நசன்னர்லயே அப்புறம் ஒரு ஜொலிக்கின்ற கண்களை உடைய ஒருத்தர் அங்கதான் பார்த்தேன். பண்றல பீஷன்னு சரபத அத்தகாத உட்பதே, உடனே ஒரு பயங்கரமான சிரிப்பு, திசைகள் ஏற்றும் பயிரண்டும் மொத்தம் முதல முற்றும் எல்லா இடமும் வளர்ந்தது, தன்னுடைய உருவத்திலேயே அளந்தது, உலகம் நிரம்பி நிரம்பன் தோன்றினான், உலகம் முழுவதையும் தன்னுடைய வாக்கிக் கொண்டு பறந்து நின்றான். பிரம்மாண்டமான இந்த உருவத்தை பார்க்கிறான் இரணியகசிபு. அப்புறத்து செய்கை அவன் வளர்ந்து என்ன செய்தான் என்பதை சொல்வது யார் அறிந்து அறையகிப்பார், யார் சொல்லுவார்? வளர்ந்தது அவ்வளவுதான் தெரியும், வளர்ச்சியின் எல்லை என்ன யார் சொல்ல முடியும்? எப்படி இருக்குன்னா கிளர்ந்தது ககன முட்டை, ஆகாசம் இருக்க அது கிழிஞ்சுதான், ஆகாயத்தை கிழிந்து பூதலம் முழுவதும் நிறைந்து கிழிந்தது, மேலும் கீழும் பாதாள உலகம் வரையில் கிழிந்தது, மேலுலகம் விழுந்தது, எங்கும் நிறைந்தவராய் எம்பெருமான் மிக பயங்கரமான தோற்றத்தோடு பேய் வாய் என்று சொல்லுவார்கள், உகை போன்ற வாய், அதிலே கூறிய பற்கள். அப்படி எம்பெருமான் தோன்றினான், கலகனும் அவனில் வந்த வானவர்கள் கலகனானும் பகவானும் அந்த இளநிகழ்வும் அனகனும் ஒழிய பல்வேறு அவுணராதவரை எல்லாம் நினைவதன் முன்னம் கொண்டு எத்தனை அசுரர்கள் இருந்தாலும் அத்தனை பேரையும் அடித்தார். நின்றது அந்நெடும் கண் சீயம், சீயம் கண் சீயம் நெடுங்கண் சீயம், சிம்மத்தினுடைய கண்களுக்கு அகன்று பரியராகி வந்த அவுடன் உணர்கின்ற ஆர்வம் அனுபவிக்கிறார். அந்த கண்கள் வந்து புனை வளர்ந்து வளர்ந்து செவ்வரியோடி அப்பறந்தவாய கண்கள், பயங்கரமான கண்கள், அந்த கண்களோடு எம்பெருமான் போரிட்டான். பைரவால் உரையின் வாங்கி எழுநிகழ்வு கத்தி எடுத்து வாவை மறைக்கும் பற்ற செய்தது கிடுகும் பற்றி வாவை உள்ளம் தீயா, இந்த கத்தியை சுழற்றி அவன் போரிடுறான். ஐயர் பற்றி வேலையோடும் மலைகளும் அஞ்ச கடல் அஞ்சுகிறது, மலைகள் அஞ்சுகின்றன, அப்படி சத்தமிடுகிறான். உயிருடைய மேலு என்ன, மேலுமலையே ஒருவேளை எழுந்து வந்திருக்கிறதோ என்று எண்ணும்படியாக வாய் மடித்து உருத்து நின்றான். எம்பெருமானோடு பிரம்மனோடு போதிடுவதற்காக எடுத்து நின்றான். ஆயவன் தன்னை அந்த இரண்யகசுவை மாயன் எம்பெருமான் பிரம்மன் அந்தியில் என்ன கேட்ட நீ, பகலும் கூடாது இரவும் கூடாது, பகலும் இல்லை இரவும் இல்லை, அந்திப்பொழுது மறந்திருக்கிறாயே, அந்திப்பொழுது பொற்கோயில் வாயிலின் உள்ளேயும் கூடாது வெளியிலையும் கூடாதுன்னு சொன்னேன், வாயில் படியில் ஒன்று இருக்க மறந்துட்டா பைத்தியக்காரா, வாயில் படியில் மேலையும் கூடாது கிளையும் கூடாது, என் மடி மேலே வச்சு மணிக்கு அவான்மே மேலையும் இல்லை கேடியும் இல்லை என்ற மதியில என்ன கேட்ட நீ, ஆயுதங்களே கூடாதுன்னு சொன்ன இல்லையா, வயிற வாழ் உயிரின் வாய் நன்கு பலம் பொருந்திய நகங்கள் இருக்கின்றன அந்த நகற்றினால், ஆயுதங்கள் இல்லை மேலே இல்லை கீழே இல்லை உள்ளே இல்லை வெளியிலே இல்லை, தேவர்கள் இல்லை மனிதர்கள் இல்லை மிருகங்கள் இல்லை, எமற்றெல்லாம் பயந்து பிராணனை ஒழித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாயோ, அவர்கள் சம்பந்தம் எதுவுமே இல்லாமல் நீ குருதி போங்க வெயில் வீதி வரையில மார்பு அவருடைய அகந்த மார்பு இருக்க அதை பிளந்து கைகி அவனுடைய அகலம் இருக்கிறதே மார்பு தன்னுடைய நகத்தினாலேயே பிளந்து கொண்டிருக்கிறானாம். பிளந்து நீக்கி தேவதம் இருக்கின்றான். இங்க ஒரு அழகான நிர்வாகம் உண்டு. எல்லோரும் பயப்படுகிறார்கள். எம்பெருமானுடைய கண்ணிலே தெரிந்த கோபம் எல்லோருக்கும் பயமுறுகிறது. ஆனால் அந்த கண்களிலே பிரகலாதர்வாலை அனுகிரகிக்கின்ற அருளும் இருந்தது. எம்பெருமான் கண்ணிலே இருக்கின்ற அருளை பாகவதர்கள் பார்க்கிறார்கள். எம்பெருமான் கண்ணிலே இருக்கும் சீற்றத்தை அருளர்கள் பார்க்கிறார்கள். நிதமனை தெரிவிக்கும் பொழுது அவன் கண்களிலே கருணையை பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பயங்கரமான கண்கள் என்று சொன்னால் நாம் இன்னும் இரண்டிய நிலையிலேயே இருக்கிறோம். இத்தனை பயங்கரத்தின் ஊடே மெலிந்து கருணை காட்டுகிறான். பிரகலாதவாருடைய வார்த்தையை காப்பாற்றுவதற்காக உடனே எல்லோரும் தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார்கள். அப்படி தேவர்கள் எல்லாம் ஒருங்கு சேர்ந்து துணி செய்த நிதம்மனால் அழிக்கப்பட்ட இரண்டினை விட நீ என்ன பெரிய பலசாலியா என்று இரண்யன் வகைப்படலத்தை சொல்லி உன்னை விட ஆற்றல் உள்ளவன் எல்லாம் எம்பெருமானால் அழிக்கப்பட்டிருக்கிறான். அவன்தான் இப்பொழுது ராமனாக வந்திருக்கிறான். அந்த சிம்மம்தான் ராகவ சிம்மமாக வந்திருக்கிறது. எனவே உனது அழிவை நீ தேடிக்கொள்ளப் போகிறாய். எப்படி இரண்டிகசிவனுடைய அரண்மனைக்குள்ளே எம்பெருமான் இருந்தானோ அப்படி உன்னுடைய யாரும் போக முடியாத இலங்கையை உள்ளே ராகவ சிம்மம் புகுந்திருக்கிறது. அந்த ராகவ சிம்மத்தினால் நீ அடிபடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சீதையை ஒத்திவிடுவதுதான் நல்லது என்று ஹிதோபதேசம் பண்ணினான். இந்த கதையை நன்கு கேட்டு ராவணன் சொன்னான், விபீஷணா, நீ சொன்ன கதையை நான் நன்கு புரிந்து கொண்டேன். நீ யார் என்பதை எனக்கு காட்டிவிட்டாய். இரண்டிகசிபை அழிக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமானை தூணிலே வரவழைத்தானே பிரசனாதர்வார். அதுபோல என்னை அழிப்பதற்காக நீ ராமனுக்கு துணை நிற்கவும் தயாராகிவிட்டாய் என்பதை சொல்லிவிட்டாய் என்று உய்வதற்காக சொன்ன கதையை வேறு மாதிரியாக எடுத்துக்கொண்டான். பனைமரத்துல செல்லட மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு பன்னாடைன்னு பேரு. அது எதுக்கு பயன்படும் தெரியுமா? தேன் கூடு இருக்கும் இல்லையோ, அதை அழிச்சு தேன் எடுக்கிட்டே அதை பூச்சி எல்லாம் செத்து போயிருக்கும். அந்த பூச்சியை வடிகட்டி தேன் எடுக்கிறதுக்காக பூச்சியை வடிகட்டுறதுக்காக அந்த பன்னாடை வச்சுக்குவான். அதில் கொட்டி தேனை வச்சுவான். தேனை கீழே விட்டு விட்டு இந்த பூச்சிகளை மாத்திரம் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பன்னாடை போட்டுறவன், நம்ம சொன்ன திரும்ப இல்லையா, சில பேரை பன்னாடை பயன்ட்டு அர்த்தம் தெரியாது நமக்கு. அப்படி அதில் விபரீதமாக எடுத்துக்கொண்டு நீ இங்கே இருப்பது கூடாது என்று விபீஷணனை சில வார்த்தைகளினாலே ஏசுகிறான். என்ன சொன்னான் என்பதை அடுத்து நாம் காணப்போகிறோம்.